ஆகும் தென்றல் தேகமெங்கும் வீசாதோ, விட்டு விட்டு கூறும் கூறல் வெள்ளமாக மாறாதோ. ஒரு வெட்கம் என்னை இங்கு தீண்டியதே, அவள் பார்க்கும் பார்வைதான் குளிர்கிறதே, போகும் பாதைதான் தெரிகிறதே. மனமெங்கும் மயங்கிடும் பொழுது வார்த்தையா இது மௌனமா, வானவில் வெறும் சாயமா, கொண்ணமா மனம் மின்னுமா, போனேனே. வேலி போட்ட இதயம் மேலே வெள்ளை கொடியை பார்த்தேனே. தட்டு தடவி என்று பார்க்கையிலே பாத சுவடு ஒன்று தெரிகிறதே. வானம் ஒன்றுதான், பூமி ஒன்றுதான், வாழ்ந்து பார்த்து வீழ்ந்து திவ்யாவை காதலிக்க ஆரம்பிச்சேன். மனமெங்கும் மயங்கிடும் பொழுது வார்த்தையா இது மௌனமா,